சுவாமி பேசுகிறேன். ஐந்தை கற்கிறேன், ஔஷத்தகிரியில் பயன்றிய தரிசனம். நாம் இப்பொழுது சுவாமி தேசிகன் ஔஷதகிரியில் இருக்கிறோம். பயங்கிரிவரை சேமித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவம் எல்லோருக்கும் வர வேண்டும். பாவம் பவிஷ்யத்தை, எனவே அந்த மனோபாவத்தோடு பயங்கிரிவரை நாமும் சேமிப்போம். வியாக்கியாமுத்திரம் புஸ்தகம் சங்கசக்கரே விபத்தின் ஸ்படிய ருசிரே குண்டரிக்கே நிஷன்னாம் அம்லான ஸ்ரீ அமத விஷதை அம்சுபி பிளாவயன்மாம் ஆவிர் பூயாத் அனகமஹிமா மானதே வாகதீசாம். ஐக்கியருடைய திவ்ய மங்கள ஸ்வரூப வர்ணனை இந்த ஸ்லோகம். அயக்ரீவ பெருமான் வியாக்கியா முத்திரை என்று சொல்கின்ற சின்முத்திரை சிஷ்யர்களுக்கு தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இவைகளை விளக்குகின்ற அத்தகைய கை கோர்வை. அது மட்டுமல்ல, ஒரு திருக்கரத்திலே புஸ்தகம், மற்றொரு திருக்கரத்திலே சங்கம் சக்கரம். இப்படி நான்கு திருக்கரங்களோடு சேவை சாதிக்கிறான் ஹயக்ரீவன். அவனது திருமேனி படிகம் போல் இருக்கிறது என்று சுவாமி சாதிக்கிறார். அதிலேயும் ஒரு நயத்தை கூட்டுகிறார். ஸ்படிகமணியானது நிறைவிலே உடைந்துபட்டால் அந்த உடைந்த பகுதியிலே இருக்கின்ற பகுதி என்ன பிரகாசத்தை கொடுக்குமோ அந்த பிரகாசத்தை கொடுக்கிறது. எம்பெருமான் கண்ணனை பற்றி சுவாமி அருளும் பொழுது நீல மணிக்கல் இருக்கிறதே, அது உடைந்து பார்த்தால் அந்த உடைந்த பகுதியிலே இருக்கின்ற நீல ஒளி போல் திருமேனி என்று அருள்வார். பின்னால் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, தாமரை மலரிலே அங்கு அமர்ந்து வியாக்கியா முத்திரையை காட்டிக்கொண்டு ஐக்கியவர் எழுந்துள்ளிருக்கிறார். நம்மளான ஸ்ரீ அமிர்த விஷதைகி நம்மை கடாட்சிக்கிறார். நம்முடைய அமுதம் போன்ற திருக்கண் நோக்கினால் அம்சுபிகி புராவயன்மாம் அந்த திருக்கண் நோக்கினால் நம்மை அவர் கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஹயக்ரீவர் ஆவிர் பூயா அனகமஹிமாம் மானதே வாகதீசா. வாக்கிற்கு அதிபதியான அந்த ஹயக்ரீவர் என்னுடைய நெஞ்சிலே இருக்க வேண்டும். குற்றமே சொல்ல முடியாத அந்த ஹயக்ரீவர் என் நெஞ்சிலே வாசம் செய்ய வேண்டும். இதுவே ஒரு அழகு. குற்றமே நிறைந்தவரான என் மனதில் குற்றமில்லாத அவர் எழுந்த வேண்டும். இதுதான் ஆக்சிஜன் நேற்றம். சுவாமியே தன்னை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ சுவாமியின் கிரந்தங்களை ஒரு சிறிதளவு பார்த்துவிட்டவர்கள் தன்னை சுவாமியாகவே பாதித்துக் கொள்வது என்பது அசம்பாவிதம். ஐக்கியர் நம் நெஞ்சிலே குடியிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஐக்கியவர் ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்பதிகாக்ரின் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மே. ஞானமே வடிவானவர் ஹயக்ரீவர். குற்றமே சொல்ல முடியாத பதிகமணி போன்ற ஔஷதியமான வண்ணத்தை உடையவர். எல்லா கலைகளுக்கும் ஆதாரமாக இருப்பவர். அப்படிப்பட்ட ஹயக்ரீவரை நாம் சேவிக்கிறோம், தேசிகளோடு சேர்ந்து சேவிக்கிறோம். விசுத்த விஞ்ஞான தனஸ்வரூபம் இதோ ஹயக்ரீவரை நம் முன் நிறுத்துகிறார். திருமேனியை பாருங்கள், இத்தனை அழகான தூய்மையான திருமேனி எங்காவது இருக்குமா? சுத்த சத்துவமயமான திருமேனி விசுத்தம். மற்ற ரஜோதம குணங்கள் சிறிதளவு கூட கலப்பில்லாம விசுத்த விஞ்ஞானம் தூய்மையான அறிவு. விஞ்ஞானம் என்று சொன்னால் பரந்த அறிவு, விஞ்ஞானம் என்று சொன்னால் உண்மை அறிவு, ஞானம் என்று சொன்னால் உலக அறிவை வைத்துக் கொண்டு உண்மை அறிவை தேடுவது. ஞானம் விஞ்ஞானம் இவைகளை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஞ்ஞான அது முழுவதும் திரண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சொரூபம் விஞ்ஞான விஸ்ரான பத்ததீக்ஷம். யார் யாரெல்லாம் ஹயக்ரீவரை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிந்த அறிவை உண்டாக்குவது என்ற தீட்சையை வைத்துக் கொண்டிருப்பவர். அங்கே வரவிருக்க ஒரு தீட்சை பார்த்தோம், எல்லோரையும் காப்பாற்றுவார். இங்கே ஹயக்ரீவர் எல்லோருக்கும் நீ அறிவை கொடுப்பவர். தயாநிதி கருணையின் சிறந்த சொத்து. நிதி என்று சொன்னால் இது வைப்பு நிதி, காலத்தால் அழிக்க முடியாத வைப்பு நிதி. தேசியன் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த நமக்கு ஒரு நிதி உண்டு என்று சொன்னால் அது ஓட்டதையில் எழுந்திருக்கின்ற ஹயக்ரீவர் தான். சரணியம் மனிதர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணுகின்ற ஒரு தெய்வம் என்ற ஹயக்ரீவர். தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்தி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் தொடர்ந்து சொல்வதற்கு காரணம் இந்த ஒரு சில நிமிடங்களாவது நாம் சுவாமி தேசிகனோடு ஹயக்ரீவரை சேவிக்கிறோம் என்ற உணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்லோகங்களை பொருள் தெரிந்து நாம் சேவிக்கும் பொழுது ஆச்சாரிய சர்வபிரமனோடு கூட அனுபவிக்கிறோம் என்ற நிலை வரும் பொழுது நம்மையும் அறியாமல் உடலிலே ஒரு சிரிப்பு உண்டாகும். அதுதான் உண்மையான பக்தி. ஹயக்ரீவரை சேமிப்பதனால் நம் உள்ளத்திலே இருக்கின்ற இருள் அஞ்ஞானம் என்னும் இருள் அகலுகிறது. எல்லோரும் ஞானம் இருப்பது போல் நடிக்கிறோமே தவிர உண்மையிலேயே அஞ்ஞானம் உள்ளவர்கள். சரீர பற்று இருக்கும் வரையில் அஞ்ஞானம் நம்மை விட்டு போகாது. பந்தம் பாசம் இவைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் பத்தர்களாக இருக்கும் வழியில் இந்த இருள் போகாது. எனவே அந்த இருளை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஹயக்ரீவருடைய அனுகிரகம் வேண்டும். பிரீணயந்தம் விதுஷ்கோரம் சகோதான் நன்கு கற்ற தெளிவுள்ள பெரியவர்கள் அர்த்தம். எல்லாரையும் சொல்லப்படாது, தெளிவு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் தெரியும் அப்படி நன்கு தெளிவான மனதனுடைய அறிவாளர்கள், சகோதர பக்ஷியை போன்றவர்கள். சகோதர பக்ஷி என்ற ஒரு பக்ஷி அது தூய்மையான நீரைத்தான் விரும்பும். மேகத்திலிருந்து சிந்துகின்ற தூய்மையான நீரை உறிஞ்சுகின்ற ஆற்றல் அதற்கு உண்டு. நாம் அப்படி தூய்மையான சிந்தனைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமேத்வம் நமபுண்டரீகே சரத்கணே சந்திர நிவஸ்பரந்தம். சரத்காலத்திலே மேகம் தெளிவாக இருக்கும், வெண்மையாக இருக்கும். மழைக்காலத்திலே கருத்திருந்த மேகம் சரத்காலத்திலே வெண்மையாக இருக்கும். அதனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி அந்த வெண்மையான மேகத்தின் ஊரே வரும் பொழுது எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி பிரகாசத்தோடு கூட நமோ நமோ புலத்தில் என்று சொல்லுகின்ற நிலையிலே அப்பொழுது அடர்ந்த தாமரையே வீற்றிருக்கின்ற தூய மணி போன்ற ஸ்வரூபத்தை உடையவராக அயங்கிறார். அப்படிப்பட்ட அயங்கிரியவரை மாம் சிந்தையே தன் மயதா பிரபன்னா. 20 நிமிஷம் அயங்கிரியவர் சிந்தனை நமக்கு வரும்போது நாம் அனைத்தையும் மறந்து அயங்கிரீவராக மனதிலே பாதித்து அங்கேயே இருக்கிறோம். வேற ஒன்றும் தெரியாது, ஒன்றும் சோறு வேண்டாம், அதுவும் திட்டம் வேண்டாம், சின்ன வெற்றிலை வேண்டாம், இது என்ன வேண்டும், அயக்கிரீவராக வேண்டும். சதாசரும் அயக்கிரீவருக்கே தியானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு ஏற்பட வேண்டும். இப்போ அயக்கிரீவராக என்று சொல்வது மிக சிரத்தையோடு பண்ண வேண்டிய ஒரு காரியம். சுவாமி தேவியன் அயக்கிரீவ ஆராதனம் பண்ணார். கடகட்ட மடத்திலே அயக்கிரீவ ஆராதனம். இப்பொழுது நம் சுவாமி ஸ்ரீமதி ஆண்டவன் பரமேஸ்வரன் சுவாமி அயக்கிரீவை ஆராதனமாக குந்தவன் சுவாமியை எதிர்கொள்ளப்பட்டுக் கொண்டு போகிறார். ஒரு நல்ல பரம்பரை. ஆகவே அந்த அயக்கிரீவரை வணங்குகிறேன். சுவாமி நான் மேடைகளிலே பேச ஆரம்பிக்கும் பொழுது வாதிகளோடு வாதிடும் பொழுது நீங்கள் தான் வாக்கை கொடுத்து என்னை வெற்றி அடையும்படி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதன் பிறகு அந்த அவுதையிலே இருந்திருக்கின்ற மீது 50 ஸ்லோகங்களை கொள்ளலாம். ஏற்கனவே நாம் ஒரு ஸ்லோகம் உங்களோடு பார்த்திருக்கிறோம். கருட பஞ்சாசத்து என்று சொல்லுகின்ற 50 ஸ்லோகங்களை ஏகாம் பஞ்சாசதம் 500 தடவை ஒருவர் பாராயணம் பண்ணுவானால் என்ன தெரியுமா, கருத்மான் குறைவான். அவனை இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது நமக்கு விடுமுறை கிடைக்கும் பஞ்சாசத்தை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்படி கருணை பிரார்த்தித்தால் சுவாமி தேசிகனுக்கு எப்படி கவிதை அருள்வதற்கு அனுகிரகம் பண்ணினானோ அப்படி கருத்துதான் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவோம். எனவே கருட பஞ்சாசத் அதை முறையாக வியாக்கியானத்தோடு பார்த்து பாராயணம் பண்ண வேண்டும். இது சுவாமியினுடைய அபிப்பிராயம். அப்பே அந்த திருமையிலே அவுதகிரியிலே ஐங்கிரியனையும் கருத்மானையும் சேவித்து இதே தேவநாதனை மங்களவாரம் பண்ணுவதற்காக தேர்ந்தெடுக்கிறார். சுவாமியின் பின்னாலே வந்த சிஷ்யர்கள் சுவாமி தேசிகனை பற்றி அவருடைய சோகம் இருக்கு. வேதாந்தாச்சாரிய வர்த்தியா விதித்த பகுப்புனாக வேதாந்தாச்சாரியர் என்று சொல்லப்படுகின்ற நம் சுவாமி பல குணங்களை உடையவர். பல குணங்கள் சுவாமியுடைய குணங்களை எல்லாம் பேசுவது என்று சொன்னால் நம்ம ஏறாது. அது மட்டுமல்ல வீட்டதாக அக்கத்தியாகி மாற்றினார்கள். தலையாயவர் ஒரு சுவாமி என்று கேட்டார். தேசிகன் ஏன் துரியாசிரமம் ஏற்றுக்கொள்ளவில்லை? துரியாசிரமத்தின் உயர்ந்த நிலை பற்றை விட்டவர்களாக இருத்தல். பற்றை விட்டவர்களின் தலையாயவர் சுவாமி தேசிகன். நாம் உலகத்திலே இருக்க வேண்டும், உலகம் நம்மில் இருக்கக்கூடாது. தாமரை இலை நீர் வந்தால் மேலே வருகிறது, நீர் குறைந்தால் இறங்கி போய்விடுகிறது. நீர் இல்லையே அதன் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. இருப்பினும் நீரை அந்த தாமரை தன்மேல் ஒட்ட விடுவதில்லை. அதுபோல தேவியன் அடியார்களாகிய நாம் உலகில் இருக்க வேண்டும், உலகில் வாழ்வை நடத்த வேண்டும், நமது மக்களை காப்பாற்ற வேண்டும். அத்தனை செய்துவிட்டு இது என்னுடையது அல்ல, எம்பெருமானை அதற்காக செய்கிறேன் என்று பற்று அற்றவராக இருக்க வேண்டும். அப்படி பற்று அற்றவர்கள் அவர்களுடைய தலைநிலை இருப்பவர் சுவாமி. அது மட்டுமல்ல, நல்ல வித்வான். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் உலகத்தில் யாரும் இல்லை. அவர்தான் பல பிரபந்தங்களை எல்லாம் இருக்கிறார் என்று சுவாமி தேசிகனை தேசிகனோடு அணுகத்தலைக்காக சென்ற சிஷியர்கள் புகழ்ந்தார்கள். மாளிகா என்று ஒரு நூல், அதில் சுவாமியை பற்றி சாந்தி சாந்தி ருச்சி விஜயதா இந்த குணங்கள் எல்லாம் சுவாமியிடம் நிறைந்திருந்தது. முதலில் அடக்கமாக இருக்க வேண்டும், மன அடக்கம் பண அடக்கம் இரண்டும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும், அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. பகவான் இருக்கிறான், பார்த்துக் கொள்கிறான் என்று. மூன்றாவது தூய்மையாக இருத்தல், மனம் வாக்கு செயல் மூன்றுமே தூய்மையாக இருக்க வேண்டும். மனசேகம் பட்டசேகம் தர்மன் சேகம் மகாத்மனா மகாத்மா கர்ம யார் தெரியுமா? மனம் எந்த நல்லதை எண்ணுகிறதோ அந்த நல்லதைத்தான் வாய் பேச வேண்டும். வாய் எந்த நல்ல பெயரை சொல்லுகிறதோ அதைத்தான் கை கால்கள் போன்றவர்கள் செய்ய வேண்டும். இந்த மூன்றும் தூய்மையாக இருக்க வேண்டும். சுத்தி அதற்கு மேல் தீரதா மன வலிமை, மறந்தும் கூட மற்றவர் பொருள்கள் மீது ஆசை வைக்கக்கூடாது. தனக்கென்று எம்பெருமான் என்ன சங்கல்பித்து விட்டானோ அது போதும் இந்த எண்ணத்தோடு மற்றவர் பொருளை மனத்தினாலும் தீண்டாமல் இருத்தல். இந்த குணத்தை தான் பெருக்கொள்ளுவர். உள்ளத்தால் உள்ளதும் தீதே, எனர் பொருளை கள்ளத்தால் கொள்வேன் எனல். தனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை தான் எப்படியாவது சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற மனோபாவம் இருக்கிறது. அந்த எண்ணமே தவறு என்பது சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். சேஷத்துவம், எல்லோருக்கும் அடிவராய் இருந்து பணிபுரிய செய்தல். ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு பஞ்சம் இல்லை, இது சுவாமி தேசிகனுடைய பக்கியம். அது மட்டுமல்ல, மன நிறைவு என்ற செல்வம் உடையவர். பிராட்டியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். மற்ற விஷயங்களிலே பற்று அற்றவர். பாரதந்திரியம், தன்னை தன் பொறுப்பையெல்லாம் எனிடம் ஒப்படைத்தவர். யான் எனது என்பது ஒன்றில்லை, என் செய்வது அவனை அல்லாமல் ஆனது அறிந்திருந்த அடியார்க்கு என்னை அப்படுத்த தான் என்னை நல்கையை நடத்துகின்றான். தன் அருள் வழியே நான் உன்னை வீடு செய்வன் என்ன எப்படி எப்பிடமாலத்திலே முழு பொறுப்பையும் ஒப்படைத்தது. சுவாமியினுடைய விவரங்களை சொல்பம் இருக்கிறது, அழகான ஒரு சொல்பம். பார்த்த உடனே கையெழுத்து சேரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குகின்றது. மென்மையானவர், எல்லோரையும் வசீகரப்பவர். அப்படிப்பட்ட சுவாமி என்னுடைய நெஞ்சிலே இருக்க வேண்டும். அவர்தான் வெற்றி அடைய வேண்டும், தேசியன் வெற்றி அடைய வேண்டும், தேசிய சம்பிரதாயம் வெற்றி அடைய வேண்டும், தேசிய சம்பிரதாயத்தை பரப்புவது என்ற நோக்கம் உண்ட நாம் எல்லோரும் வெற்றி அடைய வேண்டும். அதற்கு சுவாமி தேசிகன் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். அந்த அனுகிரக விசேஷத்தால் தான் சுவாமியை பற்றி நாம் இத்தனை நாட்கள் சிந்திக்க முடிகிறது. என்னுடைய ஆசிரியத்தைக் கொண்டு ஒரு பொழுதும் நான் பேசுவது இல்லை, பேச வேண்டும் என்று எண்ணும்போது என்ன கோர்வைகளை எடுத்து அளிப்பவர் சுவாமி தேசிகனே. அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து அடுத்து நாம் தெய்வ நாயகன் சன்னதிக்கு செல்ல இருக்கிறோம். நாளை நாம் தெய்வ நாயகன் சந்ததியில் சந்திப்போம்.